வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் திட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோட்டிட வேணும் ஐயா தீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் திட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோட்டிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகளே உன் பேரன்பினால் அட கை கூடுமே தாராளமா நீ நேசம் வச்சா அட தாரு மாறா மனம் கூத்தாடுமே சந்தோஷமும் கிட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா.